காத்து கூத காத்து கூத காத்து கொல்லுதடி குறிச்சல தாடி இல்ல குந்தல் மட்டும் தாடி கூத காத்து கொல்லுதையா மல்லு வெட்டி தாயா இல்ல மல்லு கட்டுவாயா தானே கயிறு இருக்கட்டுமே நீ மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் கட்டி வை கூற காத்து நீ வெக்கப்பட்டு ஓரத்தில் தவிக்க உனக்கத்தைய நாவினில் துடைக்க நீ கட்டுப்பட்டு தொட்டுக்கிட்டு கட்டி கொள்ள கூடாதா ஏச்சம் விட்டு போக விட்டு வைக்க கூடாதா அடியே நானும் மனசந்தானே ஆட வாடி சென்றேனே ஒரு போர்வையோடு வேகம் ரெண்டு வேர்வை சிந்துந்தானே வென்று அடைக்க என் பத்து வீரல் போட்டுகள் திறக்க நீ புத்தி வச்ச அத்தனையும் சுத்தமாக பார்த்தாச்சு இருக்கா கிழக்கு ஏனோ எனக்கு குறுக்கு சிறுத்த ரோசா கட்டுமே நீ மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் கட்டுவை வீரல் முழிச்சு கிடக்கட்டு